ஒவ்வொரு நொடிக்கும் அர்த்தங்கள் சேர்ந்திடுதே. என் காலை நேரம் என் மாலை வானம் நீ இன்றி காய்ந்திடுதே. போலே தூரத்துவதும் ஏனோ முதலும் முடிவும் நீ என தெரிந்த பின்பு தயங்குவதும் வீண்.